ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவி கார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ர யுகலம் ப்ரணமாமி பூத்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்ய இனமைதமிதம் பூய ஏ வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு நமக்கு 13வது பாசுரம் பிராப்தமாயிருக்கு. இந்த பாசுரத்துல அழகான கண்ணை உடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண்போதரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு ஆரம்பிக்கிற புல் அப்படின்னா பக்ஷி பறவை. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா கோகுலத்துல கண்ணன் மாடு மேய்க்க போகும்போது மத்தியானத்துக்கு சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு போறத ஒரு நீர்நிலையில உட்கார்ந்துட்டு எல்லாருமா தோழர்களோட உட்கார்ந்துட்டு சாப்பிடுற அப்ப அந்த இடத்துல நிறைய அந்த கொக்குகள்லாம் இருக்கும், நிறைய பட்சிகள்லாம் வரும் அந்த இடத்துல. இது தெரிஞ்சுண்டு கம்சன் ஒரு பகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை அனுப்புறான். பகன் அப்படின்ற அசுரன் பகாசுரன் அப்படின்னு. இது பீமன் கதையில வர பகாசுரன் வேற, இந்த பகாசுரன் வேற. இந்த பகாசுரன் வந்து கொக்கு வடிவுல அங்கேருந்து வரான். அவனோட அவ்வளோ பெரிய சரீரத்துல ஒரு மலை அளவுக்கு கொக்கு, அதாவது இந்திரன் வந்து துண்டிச்ச அந்த காலத்துல இந்திரன் வந்து எல்லா மலைகளுக்கும் ரக்கா இருந்துதான், அந்த ரக்கையெல்லாம் இந்திரன் துண்டிச்சானாம். அதுல இருந்து தப்பிச்சு போன ஒன்று மைனாக மலை தான் ஆஞ்சநேயர் வந்து லங்கைக்கு போகும்போது அந்த சமுத்திரத்தை தாண்டும் போது வந்து இளைப்பாறணும் அப்படின்னு சொல்றது. அப்போ மலைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரக்க உண்டாம். அந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு கொக்கு, அதோட ரக்கையை பார்த்தா அந்த மலைக்கு இருந்த ரக்க மாதிரி இருந்துதான், அவ்வளோ பெரிய கொக்கு. அந்த கொக்கானது அப்படியே கிருஷ்ணன் மூக்கு நுனியால அப்படியே குத்தி உள்ள இழுத்துருத்தான். பெருமாள் அந்த கொக்கோட கழுத்து கிட்ட போயிட்டார். அப்ப நெருப்பா சுட ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அந்த வெப்பம் தாங்காம அந்த பகாசுரனானவன் பெருமாளை வெளியில திருப்பி உமிழ்ந்துடுறான். அவனால உள்ள வச்சுக்க முடியல. இது பெரியாழ்வார் அழகா சாய்ப்பார். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள வசுரன் வருவானைத்தான் கண்டு புள்ளிது வென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட அப்படின்னு. பொதுக்கோவாய் கீண்டிட்ட அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்கேல வச்சுட்டு ஈக்குவலா கோடு போட்டு ரெண்டா புலந்தா மாதிரி பெருமாள் புலந்தாராம் அந்த பகாசுரன். அந்த மாதிரி அந்த புள்ளின் வாய் கீண்டானை யாதவா விதயத்துல நம் சுவாமி சாய்ப்பர். இந்த கொக்கோட ரக்கையெல்லாம் அந்த கொக்கை வந்து பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அதோட ரக்கையெல்லாம் எடுத்து இந்த ஆயர்குல பசங்கள் இது இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த ரக்கை எடுத்து தோரணம் மாதிரி கட்டியிருந்தாங்க. தோரணம் கட்டணும்னா அது எவ்வளோ லெங்க்த் எவ்வளோ பிரெத் இருக்கணும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரக்கையம் அந்த கொக்குக்கு. இதை எடுத்து தோரணம் மாதிரி கட்டியிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு புள்ளின் வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை. பொல்லா அரக்கன் அப்படின்னா அரக்கன்னாலே பொல்லாதவன் தான். அது என்ன பொல்லா அரக்கன் அப்படின்னா அப்ப சாதுவா ஒரு அரக்கனும் இருக்கான். அது யாருன்னா விபீஷணன். சாதுவான அரக்கன் விபீஷணன், ராவணன் பொல்லா அரக்கன். ஏன் ராவணன் பொல்லா அரக்கன் அப்படின்னா மாரீச்சன், ஹனுமான், விபீஷணன், கும்பகர்ணன், மண்டோதரி, சீதையே கூட அட்வைஸ் பண்றான். இத்தனை பேர் அட்வைஸ் பண்ணி கூட திருந்தாதவனா இருக்கிறதுனால எதிவா ராவண ஸ்வயம்னார் பெருமாள். ராவணனே வந்தாலும் மன்னிச்சு விட்டுறன்னார். ஆனாலும் திருந்தாதவனா இருந்ததுனால அவன் பொல்லா அரக்கன். பொதுவிலேயே ஒரு தம்பதிகளை பிரிக்கிறதுன்றது மகா பாபம். கம்சன் இவ்வளோ பெரிய துஷ்டனா இருந்தா கூட வசுதேவரின் தேவக்கையும் அவன் பிரிச்சு வைக்கல. ஆனா இந்த ராவணனானவன் அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளான பெருமாள் தாயாரையுமே பிரிச்சு வச்சான். சிவன் பார்வதி கைலாச மலையில இருக்கும் போது அவளை போய் அந்த கைலாச மலையோட அசைச்சு பார்த்தான். அந்த மாதிரி தம்பதிகளை பிரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் இவன். அதனால இவன் பொல்லா அரக்கன். இவன் எந்த அளவு பொல்லா அரக்கன்னா கம்பரோட வாக்கால விபீஷணன் சொல்ற மாதிரியான வார்த்தை. அதாவது விபீஷணன் வந்து ராமனோட உயர்வை சொல்லும் போது சொல்ற பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சகனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானே அப்படின்னு. அப்பேற்பட்ட பாவி அப்படின்னு தம்பியோட வாயாலேயே பேர் வாங்கின பொல்லா அரக்கன். அப்பேற்பட்ட பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அப்படின்னு அப்படின்னு ஆண்டாள். அதாவது கிள்ளி களைந்தான் அப்படின்னா என்னன்னா முதல் தடவை பெருமாள் அம்பு விடும்போது அவனோட கிரீடம் விழுந்துதான். ரெண்டாவது தடவை அம்பு விடும்போது 10 கிரீடமும் விழுந்துருத்தும். ரெண்டாவது தடவை அம்பு விடும்போது ஒரே ஒரு தலையில வந்தான். ரெண்டாவது தடவை வரும்போது ஒரு தலை அதை வெற்றார். கிள்ள கிள்ள முளைக்கிறது அந்த மாதிரி 101 தடவை அவர் வந்து வெற்றார் அந்த தலையை. ஒரு ஒரு தடவையும் அம்பு போட்டு 101 தடவை. ஏன் 101 கணக்கு அப்படின்னா 101 பதிவிரதைகள் கிட்ட அவன் சாபம் வாங்கியிருக்கான். அதனால 101 தடவை தலை துண்டாகி அந்த வலி அந்த ரணத்தை அவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக 101 தடவை தலை அறுபட்டது. அதுக்கப்புறம் அவர் பிரம்மாஸ்திரம் போட்டு அவனை சம்ஹாரம் பண்ண. இது மேலேந்து இந்திரன் பார்த்துட்டு இருக்கானா அது எப்படி இருந்தது அந்த காட்சின்னு நம் சுவாமி ரகுவீர கத்தியத்துல சாய்க்கிறார். சிதசர கிருத்தலவன தசமுக முகதசக நிபதன புனருதய தர கழித்த ஜனித தர தரள ஹரிஹய நயன நளினவன ருச்சி கச்சித்த கதல நிபதித்த சுரதரு குசும வித்ததி சுரபித்த ரத்தபதா அப்படின்னு. அதாவது என்னன்னா ஒரு தலை விழர்தான் உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அப்படியே கண்ணெல்லாம் விரியறது. பார்த்தா திருப்பி அடுத்த தலை வந்துடுறது அவனுக்கு. வந்த உடனே அவனுக்கு திருப்பி பயமா போயிடுறான். இந்த மாதிரி 101 தடவையும் கண்ணு அவனுக்கு விரியறது சுருங்கிறது மலர்றது சுருங்கிறது என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு தடவை தலை விழும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த வித்தியாசத்தை அந்த அவனோட பயத்தை அந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா நமக்கு சுவாமி கொடுக்கிறார். ஆக இந்த மாதிரி அந்த கடைசியா 101 தலையும் கீழே விழும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவன் உடம்புல இருக்கிற 1000 கண்ணும் அவனுக்கு மலர்ந்துதான். அப்படி ஒரு தாமரை தோட்டம் அளவுக்கு அவ்வளோ அத்தனை கண்களுமே அவனுக்கு மலர்ந்துதான். அங்கேருந்து அந்த கல்பக விருட்சத்திலேருந்து பூ மாறி பொழியிறான். அவ்வளோ சந்தோஷமா அவனுக்கு. நம் சுவாமி சாய்ப்பார். உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழுந்தனு உயர்த்த கணையால் அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன் அப்படின்னு. ஒரு உதிர்த்த திரளோன் உதிர்த்தர் பெருமாள் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டார் அதை. ஏன்னா அது அவருக்கு அவ்வளோ ஈஸியான வேலை. அது அனாயாசமா பண்ணார் அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை தான் உதிர்த்த திரளோன் அப்படிங்கிறது. பூவை கிள்றா மாதிரி பெருமாளானவர் இந்த ராவணனை கிள்ளி போட்டார் அப்படிங்கறத நம் சுவாமி பாதுகா சதசத்திலையும் எடுத்திருப்பார். அந்த மாதிரி கிள்ளி களைந்தானை அப்படின்னு. களைந்தான் அப்படின்னா நம்ம அரிசி களையறோம் அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது ஒரு கையால ஃபுல்லா ஒரு தொழவு தொழவி எடுக்கிறது. அது ஏன் கிள்ளி களைந்தானைன்னு ஆண்டாள் சொன்னா அப்படின்னா அந்த அம்பானது அவனோட உள்ளத்துல போய் ஃபுல்லா தொழாவி பார்த்துதான். எங்கேயான ஒரு ஓரத்துல இன்னும் கூட சீதைய பத்தி தப்பான எண்ணம் வச்சுட்டு இருக்கானா அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் பிராணன் கூட எடுத்திருக்கு, இல்லைன்னா இன்னும் கூட அவன் கஷ்டப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி கிள்ளி கலைந்த அணை அப்படின்னு ஆண்டல் சாய்க்கிறான். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இதுல வியாக்கியார்த்தாக்கள், சில பேர் வந்து இது நரசிம்மனை சொல்றது அப்படின்னு எடுக்கிறான். ஆனா சில வியாக்கியார்த்தாக்கள் எப்படி சாய்க்கிறான்னா, ஹிரண்யன்றவன் வந்து அசுரன், ராமன்ன்றவன் அரக்கன். அசுரன் அப்படின்னா அவன் தேவஜாதியை சேர்ந்தவன், அரக்கன்றவன் மனுஷ ஜாந்தியை சேர்ந்தவன், ராட்சசன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதனால இங்க வந்து பொல்லா அரக்கனைன்னு சொன்னதுனால கிள்ளி கிளைந்தானைன்றத வச்சுண்டு மட்டும் அது நரசிம்மர்னு சொல்லிட முடியாது. அரக்கன்னு சொன்னதுனால அது ஹிரண்யனுக்கு ஒரு குறிக்காது, அது ராவணனை தான் குறிக்கும் அப்படின்னு சில வியாக்கியார்த்தாக்கள் எடுத்திருக்க. ராமாயணத்திலேயே ராமரே சாய்க்கிறார், இந்த மாதிரி ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்ன உடனே, பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏச்ச ராட்சசாக அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரன். அங்குல்யக்ரேன, அதாவது தன்னோட அந்த அந்த நகத்தாலேயே நான் வந்து வதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற, ஆக ராமனே வந்து இது சொன்ன வார்த்தை, வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற வார்த்தைன்றதுனால கிள்ளி கிளைந்தானை. அந்த புள்ளின் வாய்க்கீண்டானை அப்படின்றது கிருஷ்ணனையும், பொல்லா அரக்கனை அப்படின்றது ராமனையும் சொல்றதா நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. ஆனா இதுக்கு இன்னொரு வியாக்கியானமும் இருக்கு, என்னன்னா புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புள்ளின் வாய்க்கீண்டானை எவன் ஒருத்தன் புள்ளின் வாயை கீண்டினானோ, அதாவது கிழிச்சானோ, அந்த பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி கலைந்த ராமன் அப்படின்னு சொல்றதா. எந்த புல்லோட வாய கீண்டினான் பொல்லாத அரக்கனான ராவணன் அப்படின்னா ஜட்டாயு, புல் அப்படின்னா பறவைய சொல்றது, அதனால அது ஜட்டாயுவையும் சொல்றதா எடுத்துக்க முடியும். ஆக அவன் அந்த போராட்டம் நடக்கிறது, சீதையை ஒரு கையில வச்சுட்டு இருக்கான், இன்னொரு கையால சண்டை போட்டு இருக்கான் ராவணன் ஜட்டாயுவோட. அப்ப அப்படியே கத்தியால வாயை கிழிக்கிறான், ரக்கைய வெட்டுறான், சீதை கதர்றான். அந்த ஒரு தன்னோட பிராண வியோகமா போறது, கடைசியா தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவர் சீதையை காப்பாத்துறதுக்கு போராடுறார் ஜட்டாயு. அதனாலதான் அவரை நம்ம வந்து சம்பிரதாயத்துல பெரிய திருவுடையார் அப்படின்னு சொல்லுவோம். சீதைக்காக, பிராட்டிக்காக அப்படி போராடுறத, அப்ப சீதையானவள் கட்டின்னு அழறா, ஜட்டாயுவை வந்து கட்டின்னு அழறா. அப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான் ராவணன், கிளம்பிடுறான். அப்போ ராமனும் லக்ஷ்மணன் தேடிட்டு வரா, வந்த உடனே இந்த ஜடாயுவ பார்த்த உடனே அவர் அவர் சொல்ற, ராமன் கிட்ட சொல்ற, சாதேவி மமச்ச பிராணா ராவணே ராவணே நோபயம் ஹிருதம் அப்படின்னு. பிராட்டியும் என் பிராணனும் ராவணனால் அபகரிக்கப்பட்டது. ஒரே வார்த்தையில சொல்ற, ராமனை பார்த்த உடனே சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து தன்னோட கடைசி நிமிஷத்துல இருக்க, ரொம்ப லெங்கியா ஏதான பேசி கடைசியில சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விட்டுற போறமேன்னு அவர் வந்து சொல்ற, என் பிராணனும் பிராட்டியும் ராவணனால் அபகரிக்கப்பட்டதுன்னு. பெருமாள் வந்து ராமனானவர் தன்னை எங்கேயுமே பரத்து தூமா காமிச்சுக்காத ராமனானவர் கூட கடைசியில தன்னை மறந்து என் ஆணைப்படி நீர் மோட்சத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய திருவுடையார் இவர். அவரே ராமரே இவருக்கு வந்து தகன சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்ற அளவுக்கு பிரியமான பெரிய திருவுடையார். அப்பேற்பட்ட புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. ஆக இந்த மொத்த லைனுமே ராமனை தான் சொல்றதுன்னு நிறைய பேர் இருக்கிறார். இந்த கீர்த்திமை பாடிப்போய், கீர்த்திமை, கீர்த்தி அப்படின்றது ஒண்ணு, புகழ் அப்படின்றது ஒண்ணு. பராக்கிரமத்தினால வரக்கூடியது புகழ், கொடுப்பதனால வரக்கூடியது கீர்த்தி. அந்த பராக்கிரமத்தினால வரக்கூடிய புகழ்ன்றதுனாலதான் ஜடாயுவ சொல்லும் போது விக்ரம யசோலாப அப்படின்னு எடுத்திருப்பார் நம் சுவாமி ரகுவீர கத்தியத்துல. ஏன்னா அவர் போராடினர், அவரோட பராக்கிரமத்தை காமிச்சார் ஜடாயுவானவர். ஆக பராக்கிரமத்தை சொல்றது புகழ், கொடுக்கறதுனால அடுத்த வாழ்க்கை எடுத்து கொடுக்கறதுனால வரக்கூடியது கீர்த்தி. இப்ப பெருமாளோட கீர்த்திமை பாடி போய், பெருமாள் நமக்கு என்ன கொடுக்கல, எல்லாம் கொடுக்கறார், அத்தனையும் கொடுக்கறார். அதனால பெருமாளோட நம்ம கீர்த்திய பாடணும், பெருமாளோட அந்த கொடுக்கதனால் வரக்கூடிய அந்த புகழை பாடணும். பெருமாள் தசாவதாரம் நமக்கு கொடுத்திருக்கார், அர்ச்சையார் நமக்கு இருக்கார், வைகுண்டத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஆக பெருமாளோட கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார். அந்த நோம்பு நோக்கிற இடத்த பாவைக்களம் அப்படிங்கிறார். போன பாசுரத்துல போகாமல் காத்துண்ணா அவளெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தா. ஆனா இவெல்லாம் எவ்வளவு நேரம் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும்? அவள்லாம் போகாம இருக்காம இருக்குல்ல, அதனால இவெல்லாம் கிளம்பி போயிட்டா. அதனால இங்க சொல்றா பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். இவெல்லாம் கிளம்பி போயிட்டா, ஏன் இவளை பிள்ளைகள்னு சொன்னா அப்படின்னா, ஒன்னும் தெரியாத சின்ன பெண்கள் கூட கிளம்பி போயிட்டா, எல்லாம் தெரிஞ்ச நீ இன்னும் கூட தூங்கின்னு இருக்கியேன்னு இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்காக பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார்ன்ற. உள்ள இருக்கிற பொண்ணு உடனே சொல்றா, ராத்திரி வேலையிலாம் நீராடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நந்தன் கதை நீங்க கேட்டது இல்லையா? அவர் வந்து ராத்திரின்னு தெரியாம போய் நீராட போயிட்டு யமுனையில போய் நீராடுறார். உடனே வருணன் வந்து புடிச்சுன்னு போயிடுறாரு, அவரை தூக்கின்னு போயிடுறார் அவரோட லோகத்துக்கு. ஏன்னா அந்த மாதிரி பாதராத்திரியிலலாம் நீராடக்கூடாது அப்படிங்கறதுனால. அவர் பாவம் ஏதோ ஒரு வேள்வி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நந்தன் போய் நீராட போக அவரை வந்து வருணன் வந்து தூக்கின்னு போயிடுறார் அவரோட லோகத்துக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் போய் மீட்டுண்டு வர்றார். ஆக அந்த பொண்ணு சொல்றா, உள்ள இருக்கிற பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி ராத்திரி வேலையிலலாம் நீராடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப போய் நீராட்டத்துக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு அவ சொன்னதுனால அடுத்தது அடையாளம் சொல்ற ஆண்டாள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது சுக்ரோதயத்துக்கு அப்புறமா தான் குரு அஸ்தமனம். அதாவது சில வருடங்கள்ல இந்த மாதிரி வருமா, எப்போன்னா ஒரே டைம்ல அந்த வெள்ளியும் இருக்கும் வியாழம் உறங்கிட்டு, அந்த சைமல்டேனியஸா ரெண்டும் இருக்கா மாதிரியான கிரக அமைப்புன்றது ரொம்ப அந்த மாதிரி ரேரா அமையும் போல இருக்கு. அதனால வியாக்கியார்த்தாக்கள் என்ன எடுக்கிறா, ஒன்னு இது ஆண்டாள் இருந்த பீரியட சொல்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் போது அவர் இருந்திருக்கணும், இல்லன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தப்ப கிருஷ்ணர் இருந்திருக்கணும். ஏன்னா இப்ப இவ அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஒன்னு இது ஆண்டாள் பீரியடா இருக்கணும் அல்லது கிருஷ்ணனோட பீரியடா இருக்கணும். அந்த மாதிரி சமயத்துல அதோட கிரக அமைப்பு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படின்னு சாய்க்கிற சொல்றா ஆண்டாளானவள்னு வியாக்கியார்த்தாக்கள் சாய்க்கிறார். ஆக வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினகான். இந்த பறவைகள் பேசுற சத்தம் இதுதான். ஏற்கனவே ஒரு பாசுரத்துல சொல்லிட்டாலே, ஏற்கனவே பறவைகள்லாம் சிலம்பின அப்படின்னு சொல்லிட்டாலேன்னா அது இறை தேடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதோட கூட்டுல இருந்தபடி அது பேசினது. இப்ப இறை தேடுறதுக்காக வெளியில போயாச்சு, வெளியில இறை தேடின் இருக்கும் போது வர சத்தம் இது. ஆக அங்க புல்லும் சிலம்பினகான்றது ரொம்ப காலங்கர்த்தால அது கூட்டுக்குள்ள பேசின சத்தம். இது இறை தேடும் போது வரக்கூடிய சத்தமானது. அதனால இந்த இடத்துலயும் ஒரு தடவை சொல்றா, புல்லும் சிலம்பினகான். போதரி கண்ணினாய். போது அரி கண் கண்ணினாய் அப்படின்னா இவ ஒன்னு ஒரு விஷயம் என்னன்னா, போதரி கண்ணினாய்ன்னு சொன்னதுனால உள்ள இருக்கிற பொண்ணு தூங்கலன்னு தெரியறது. ஏன்னா அவளோட கண்ணை விழிச்சு பாக்கறாவோ. அந்த கண் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு புஷ்பம் போன்ற மலர்ந்த கண்கள், மான் போன்ற அழகிய கண்கள். போது அப்படின்னா பூக்கள், அரினா வண்டு, பூவில் உள்ள வண்டு போல் கருப்பு கண்கள், மயக்கும் கண்கள், பூவிற்கு பகையான கண்கள். அதாவது பூவோட அழகை விட இவளோட கண் அழகா இருக்கிறதுனால பூவுக்கே இது பழிப்பு காமிக்கிறதுதான் இவளோட கண். அவ்வளோ அழகான கண்ணா அவளுக்கு. இதெல்லாம் காரணமா போதரி கண்ணினாய்னு சொன்னதுக்குன்னா, இல்லையா, என்னன்னா கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களுக்கு ஏத்தவளா இருக்கிற போதரி கண்ணினாய் அப்படின்னு இவளை கூப்பிடுறான் ஆண்டாளானவள். அதாவது ராமன் வந்து, ராமன் சொல்லி ஹனுமார் வந்து சீதையை பார்க்க போகும்போது, அப்ப ராமனையும் சீதையையும் ஒரே பார்வையில நினைச்சு கம்பேர் பண்ணி பாக்குறார் ஹனுமான். அப்ப அவர் சொல்ற ஸ்லோகம், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேகிம் தம்சேயம் அதிதேக்ஷனா அப்படின்னு. துல்லியசீல, ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு ஒழுக்கம், வயசு, நடத்தை, உயர்குல லக்ஷணம், இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த கண்கள், அது வந்து பிராட்டியோட கண்களுக்கு ஏத்த மாதிரி ராமன் இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா பிராட்டியோட கண்கள் அப்பேற்பட்ட அழகு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்லோகம். ஆக இந்த மாதிரி பெருமாளுக்கேத்த கண்ணா நீ இருக்கியே அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா, தலை வரைக்கும் குளிக்கிறதுன்றது குடைந்து நீராடுவது. குளிர குடைந்து நீராடுவது அப்படின்னா பெருமாளோட சேர்ந்து நீராடுவது, அதாவது தீர்த்தவாரி மாதிரி. இவாளோட இந்த அனுகாரத்துல அது ஜலக்கிரீட மாதிரி. குள்ள குளிர குடைந்து நீராடுவது அப்படின்னா பாகவதர்களோட சேர்ந்து நீராடுவது. ஆக இங்க வெறுமை குடைந்து நீராடுவது முக்கியம் இல்ல, குளிர குடைந்து நீராடுவதும் முக்கியம் இல்ல, குள்ள குளிர குடைந்து நீராடுவதுன்றது பாகவதர்கள் சம்சர்க்கத்தோட சேர்ந்து நீராடுறது முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. பள்ளி கிடத்தியோ வெறுமை படுத்துட்டு இருக்கிய, நீ தூங்கல, எழுந்தும் வரவும் மாட்டேன்ற. ஆக பள்ளி கிடத்தியோ வெறுமை இப்படி படுத்துட்டு இருக்கியே பாவாய், பொம்மை மாதிரி ஒரு அசைவே இல்லாம அழகான ஒரு சிலை மாதிரி நீ இருந்துட்டு இருக்கியே, நன்னாளால் கண்ணனோட நம்ம சேர வேண்டிய நாள் இல்லையா இது. கிளருளி இளமை கெடுவதன் முன்னம்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரே, அந்த நல்ல நாள்ல நம்மளோட இந்த இளமை கெடுவதன் முன்னும் கிருஷ்ணனை போய் நம்ம சேர வேண்டாமா. கள்ளம் தவிர்ந்து கலந்து தூங்குற மாதிரியான உன்னுடைய கள்ளத்தனத்தை தவிர்த்துடு, நான் மட்டும் கிருஷ்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறையே அந்த நினைப்பையும் தவிர்த்துடு அப்படின்ற. ஏன்னா பரதன் வந்து கௌசல்யை கிட்ட சபதம் பண்ணும்போது சொல்றார், நான் வந்து ராமனோட இடத்துக்கு ஆசைப்பட்டவனா இருந்தான்னா நான் வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாவேன் அப்படின்னு பெருசா லிஸ்ட் சொல்லிட்டே வர்றார். அதுல ஒண்ணு சொல்ற, நல்ல ருசியான பண்டம் இருக்கும் போது தனியா சாப்பிடணும், யாருக்குமே கொடுக்காம தனியா வச்சுட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பாவத்துக்கு ஆளாவானோ அந்த பாவத்துக்கு நான் ஆளாறேன், நான் ராமன் அந்த மாதிரி நினைச்சிருந்தேன்னா அப்படிங்கிற. ஆக அந்த மாதிரி தனியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே கிருஷ்ணன், நீ மட்டும் அந்த கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்களுடன் கலந்து நீராடவா, எங்களோட கலந்து கண்ணனை அனுபவிக்கவான்னு கூப்பிடுற பாசுரமா இதை நமக்கு கொடுத்துருக்கா. இது இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஆச்சாரியர்களோட பெருமையை சொல்றதா தான் இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா கொக்கு. கொக்கு வந்து ரொம்ப கபடமானது, ஏமாத்தக்கூடியது, அதாவது தனக்கு எதுவுமே வேண்டாம் மாதிரி அப்படியே சைலண்டா நின்றுட்டு திடீர்னு குத்தும் அது. அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு விரோதிகளா இருக்கக்கூடிய புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை குத்ருஷ்டிகள், அது ஒரு ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு என்னன்னா பத்து தல ராவணன்ற இந்த இந்திரியங்கள், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, நம்மளோட ஆச்சாரியர்கள் தான் அதை கிள்ளி களையறா. கீர்த்திமை பாடி, அந்த ஆச்சாரியனோட பெருமையை நம்ம புகழ் பாடி, அவரோட கீர்த்திமையை, அதாவது கொடுக்கறதுனால வர்றதுதான் கீர்த்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆச்சாரியன் வந்து நமக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுக்கறார், அதனால கீர்த்திமை பாடி. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், அதாவது காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு, எல்லாரும் எழுந்தாச்சு, காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் போயாச்சு, அத்தனை பிள்ளைகளும் காலக்ஷேபத்துக்கு கிளம்பி போயாச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு அப்படின்னா இந்த கலியுகத்துல பணத்தாசை, அதாவது சுக்கரன், வெள்ளி அப்படின்றது சுக்கரன், சுக்கரன்றது பணம் வளத்தை சொல்றது, பணத்தாசை ஜாஸ்தி ஆயிட்டு, வியாழம் உறங்கிட்டு, ஞானமானது குறைய தொடங்கியாச்சு. ஆக பணத்தோட மேல இருக்கக்கூடிய ஆசையானது ஜாஸ்தி ஆகிற இந்த காலத்துல, ஞானமானது உறங்கிட்டு குறைய தொடங்கின இந்த நேரத்துல, புல்லும் சிலம்பினகான், புல் அப்படின்றது இந்த இடத்துல பெருமாளோட ஹம்சாவதாரத்தை சொல்றது. பெருமாளே ஹம்சாவதாரம் எடுத்தார், எதுக்கு அப்படின்னா துண்ணிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட, மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட, பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க, அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ, அருமறை தந்தானே அச்சோ அச்சோன்னர் பெரியாழ்வார். அந்த புல், அந்த பெருமாளான புல், ஏன்னா அவர் தான் பிரதமாச்சாரியன், அந்த புல் கூட இங்க சிலம்பித்து, புல்லும் சிலம்பின காட் போதரி கண்ணினாய், காலக்ஷேபத்தில் நோக்குடையவளே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே, அதாவது பெருமாளை மனசுல நினைக்கிறதுன்றது நீராட்டம், அர்ச்சையில போய் சேவிக்கிறதுன்றது குடைந்து நீராட்டம், இந்த விபவ சேஷ்டிதங்களை நினைச்சு சேவிக்கிறதுன்றது குளிர குடைந்து நீராட்டம், வைகுண்டத்துல போய் சேவிக்கிறது குள்ள குளிர குடைந்து நீராட்டம். ஆக குள்ள குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, அந்த ஆச்சாரியன் மூலமா ஞானம் நமக்கு கிடைச்சு வைகுண்டம் போய் நம்ம பெருமாளோட குள்ள குளிர குடைந்து நீராடணும் அப்படின்னு இருக்கிற வேலையில இப்படி படுத்துட்டு இருக்கியே பாவாய் நீ நன்னாளால், ஞானம் பெற்ற இந்த நாளே நமக்கு நல்ல நாள் இல்லையா, வெறும் பொம்மை மாதிரி நீ இருக்கியே கள்ளம் தவிர்ந்து. கள்ளம் என்ன கள்ளம்னா, இந்த உடலே ஆத்மான்ற அந்த எண்ணத்தை தவிர்த்துடு. பெருமாளுக்கு சொந்தமான இந்த ஆத்மா நம்மதுன்னு நினைக்கிறமே அந்த கள்ளத்தை நம்ம தவிர்க்கணும். இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறதே ரொம்ப ஒசத்தின்னு நினைக்கிறமே அந்த கைவல்யத்தை தவிர்க்கணும். இந்த கள்ளமெல்லாம் தவிர்ந்து கலந்து பெருமாளோட சேர்ந்து அந்த பெருமாளோட சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற அந்த நோக்கு அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத பெருமாளுடன் கலந்து அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லி நம் ஆண்டாள் பிராட்டியானவள் நமக்கு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாளடியே. ஆக இந்த பாசுரத்தின் மூலமாகவும் நமக்கு சுவாபதேசமா அமையறது ஆச்சாரியர்களோட பெருமையை சொல்றார். ஏன்னா பிரபத்தி மார்க்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா ஆச்சாரியன் பெருமை பேசுறதுதான், ஆச்சாரிய முக்கேன போறதுதாங்கிறதுனால மறுபடியும் இந்த பாசுரம் மூலமாகவும் இன்னொரு முறை இந்த கள்ளமெல்லாம் நம்ம தவிர்க்கணும், குள்ள குளிர குடைந்து நீராடணும்ன்றதெல்லாம் சொல்லி ஆச்சாரியனோட பெருமையை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.